நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா பார்வை பார்த்தவனும் பற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய குற்றப் பொய்கையாடியவள் நீ.